வாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ. என் குஷ்பு கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ. குஷ்பு என் குஷ்பு ஒன்னாட்டம் தோம்பட யாரடி, இந்த ஊரெல்லாம் உன் பேச்சிதானடி. அல்லி ராணி என் அருகில் வாணி, முல்லையே ஆடவா முத்தம் ரெண்டு போடவா. வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ ரஜினி, நீ ரஜினி. தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ. குஷ்பு என் குஷ்பு முளைச்சி நடந்து வந்தது போல, நீ சுத்தி வந்து இழுக்கிறியே சும்மா கிடந்த ஆளு. கன்று கண்டா கயிறறுக்கும் காரா பசுவ போல, நீ எதுக்க வந்தா வழுக்குதையா இழுத்து கட்டிய சேல. கண்டாங்கி சேலையாக மாறவா, உன் கண்ணாடி மேனி தொட்டு மூடவா. காலி வந்து கட்டுவேன் சத்தியம், இன்னும் என்ன பத்தியம். வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ ரஜினி, நீ ரஜினி. கண்ணுக்குள் பார்த்தேன் காதல் மச்சம், கல்யாணமானால் இன்னும் சொச்சம். அந்த யோகம் வந்து சேர்ந்தா கண்களும் தூங்குமா, கட்டி என்ன தாங்குமா. குஷ்பு குஷ்பு குஷ்பு கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ. குஷ்பு என் குஷ்பு ஒன்னாட்டம் தொம்பட யாரடி, இந்த ஊரெல்லாம் பேச்சிடாரடி. அல்லி ராணி என் அருகில் வாணி, முல்லையே ஆடவா முத்தம் ரெண்டு போடவா. வீரத்தில் மன்னன் நீ, வெற்றியில் கண்ணன் நீ, என்றுமே ராஜா நீ ரஜினி.